శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. స్వామి దేశిక నరుడి చేత యాదవాభ్యుదయ అనుభవం నడనంటుంది. ఇదిల ఇప్పో ఐందావది శ్లోకం. స కవిహి కథ్యతే స్రష్టా రమతే యత్ర భారతి రసభావ గుణీభూతైరలంకారైర్ గుణోదయైః. இப்போ ஏழு எட்டு ஸ்லோகம் வரைக்கும் சுவாமி தேசிகன் ஒரு முன்னுரைன்ற கிரமத்துல இந்த கிரந்தத்துக்கு அருளி செய்து வரார். அப்போ இந்த ஸ்லோகத்துல என்னன்னால், பாரதினா சரஸ்வதிக்கு, சரஸ்வதியானவள் என்ன பண்றான்னா சிங்காரம் முதலான ரசங்கள், அப்போ நவரசங்கள் அப்படின்னு. அப்போ அதுல வரும்பொழுது அதுக்கு தகுந்த விஷயங்கள் சிலது வந்து மறைச்சி சொல்லப்பட்ட அர்த்தங்கள், அலங்காரங்கள், குணங்கள், அந்த மாதிரி எல்லாற்றோடும் யாரிடத்துல வந்து அன்போட விளங்குகிறாளோ அப்படிப்பட்ட ஒத்தன்தான் வந்து அபூர்வமான காவியம் படைக்கிறதுக்கு காவியகர்த்தா, காவியத்தை பண்ணுபவனாக ஆறான். என்ன தாத்பரியம் அப்படின்னா, சரஸ்வதியினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இது வந்து ஒரு ஒரு எழுதவே முடியும், ஸ்லோகம் பண்ண முடியும், அப்புறம் ஒரு காவியம் பண்ண முடியும். ஒரு மகாகாவியம் பண்ணணும்னால் அது எல்லா விஷயமும் தெரிஞ்ச அந்த சரஸ்வதி அவளுடைய அனுகிரகம் இருந்தால்தான். அப்போ ஒரு கவியினுடைய அடையாளம் லட்சணம் என்ன அப்படிங்கறத வந்து இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இதுல வந்து என்னன்னா, சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தை விசேஷமாக யார் பெற்றிருக்காளோ அவ மகாகவியாரா. அப்படி இதுல சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல வரும்போது ஒரு ஸ்லோகத்துல, திவ்யஸ்தானாது த்வமிவ ஜகதி பாதுகே காஹமானா பாதன்யாசம் பிரதம மனகா பாரதி யத்ர சக்ரே யோகக்ஷேமம் சகல ஜகதாம் த்வய்யதீனம் சஜானன் வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே. அப்படின்னு பிரஸ்தாவ பத்தியத்தில் ஆரம்பத்தில் சாய்க்கிறார். அதாவது என்னன்னா, பாதுகை எப்படி வந்து எபெருமான் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் அந்த பாதுகையை சாத்தின்றி இருக்கார், அதனால பாதுகையானது அங்க மேல் லோகத்திலிருந்து இந்த பூலோகத்திலிருந்து வருது. அந்த மாதிரி இந்த சரஸ்வதி தேவியானவள் முதல் அடி வைப்பு, முதல் அனுகிரகம் யாரிடத்துல பண்றாளோ அப்போ அதனால எல்லா லோகங்களுடைய யோகக்ஷேமமானது உன்னுடைய வசத்துலதான் இருக்கு அப்படின்னு அந்த வால்மீகி முனிவர் முதலானவர்கள் சொல்றாங்க. ஏன்னா பாதுகா சகஸ்ரம் ராமாயண கதாபாகத்தை வச்சுட்டு வந்தது, ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி முனிவர், அதனால அப்போ வால்மீகிக்கு சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் இருக்கு, அதனால வந்து அவருக்கு ஏன்னா இருந்த இடத்தை எப்படி எழுதுன்னு சொல்லிட்டார், எழுதுன்னு சொன்னா அவர் எங்கேயோ காட்டுல தபஸ் பண்ணியிருந்தவர், ராமகதையை எழுது அப்படின்னால் எப்படி எழுதுறது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பிரம்மா அனுகிரகம் பண்ற. என்ன அனுகிரகம் பண்ற, ரகசியம் ச பிரகாசம் ச. இன்னைக்கும் நடந்த கதை நீர் எழுதும், அவ வந்து என்ன எண்ணினா அப்படின்றதே உனக்கு தெரியும். இவர் என்னமோ அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்க, அவருக்கு அனுகிரகம் எப்படின்னு அவன் மனசுல எண்ணினா. ஆனா அது அப்படியே வால்மீகி பகவான் தன்னுடைய கிரந்தத்துல ராமாயணத்துல வரும்போது சில ஸ்லோகங்களை இப்படி வந்து அவள் மனசுல எண்ணினா அப்படின்னு அப்படின்னே சாய்க்கிறார். ஏன்னா அந்த அந்த மாதிரி அப்படியே நம்ம எப்படி நேர வந்து பிரத்யக்ஷம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணால பாக்கிறது, அந்த மாதிரி அவளுக்கு வந்து ரிஷிகளுக்கு தெரியறது. சுபாவத்திலே ரிஷிகளுக்கு அந்த விசேஷ சக்தியானது இருக்கு. பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினாலையும் அது விசேஷமாக இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த வால்மீகி பகவானிடத்துல இவர் என்ன கேக்குற, எனக்கு வந்து பாதுகா சகஸ்திரத்துல வரும்பொழுது வசுதா ஸ்ரோத்ர ஜென்மா முனிர்மே, அந்த வசுதான பூமி, பூமிக்கு காதுன்னு புத்த சொல்வா, வல்மீகம்னா புத்துக்கு பேரு, அதையே பேரா வச்சுட்ட வால்மீகியினுடைய முனிவருடைய அனுகிரகம் எனக்கு வேணும். ஏன்னா அவர் வந்து உன்னுடைய பர்த்தா பிரம்மா, அவருடைய அனுகிரகம் அவருக்கு எல்லாத்தையும், அவர் நாக்குனால நாக்குலதான சரஸ்வதி இருக்கான்னு, அதனால வந்து அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாலோ அந்த மாதிரி அந்த வால்மீகி பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அங்க பிரார்த்திக்கிற. இந்த இடத்துல வந்து வரும்பொழுது யாதவாபிரதயத்துல சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் பெற்றவன் தான் முழுமையான கவிதா கவித்துவம் அவன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து சுவாமி தேசிகன் சுபாஷித நீவின்னு ஒரு கிரந்தம் சாட்சிருக்கு, அதுல வந்து சுகவி பத்ததின், அதுலயும் வந்து பத்ததின்னு பாதுகா சகஸ்திரத்துல எப்படி பத்ததின்னு அதுக்கு பேர் வச்சிருக்க, ஒன்னொருத்துல சர்க்கம் ரோ அத்தியாயம் ரோ அந்த மாதிரி அந்த மாதிரி அதுல வந்து ஒரு இதுல வந்து சர்க்கம் வருது, அங்க வந்து பத்ததின்னு பாதுகா சகஸ்திரத்துல. அப்ப அந்த சுபாஷித நீதியில 12 பத்ததி, ஒன்னொன்னுலயும் 12 ஸ்லோகம், ஒவ்வொரு விஷயத்த நீதி சுபாஷிதம் நல்ல விஷயங்கள், அதுல சுகவி பத்ததின்னு நல்ல கவியானவன் எப்படி அவனுக்கு உண்டான லட்சணம் என்ன அப்படி அதுல வரக்கூடிய சாரமான விஷயம் என்னன்னார், சிறந்த விஷயங்கள்ல ஞானம் இருக்கும். பெருமை ஏதோ ஒண்ணுத்த ஸ்தோத்திரம் பண்றேன்னு ராஜாவை புகழறதுக்காக பாரில் பற்றை பசும் பொய்கள்னு ஆழ்வார், அந்த மாதிரி ஒரு ஒழுக்க தலையன் ஒருத்தன் இருக்கா, அவனை பார்த்து நிறைய தலைமையில் உனக்கு இருக்குன்னு ஸ்தோத்திரம் பண்றான், ராஜா காசு தருவான் அப்படின்னு. குரீஸ்வரத்வார பகிர் விதர்த்திகா குராசிகாயை ரசிதோய மஞ்சலிகி, சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்தை. இந்த மாதிரி வந்து ஒரு அவங்ககிட்ட காசு வேண்டி ஒருத்தர்கிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அதுக்கு பெரிய கும்புடு அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் பேர்ல ஏதோ ஒன்று ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தெரியும், எனக்கு எழுத்து தெரியும் கவி பாட தெரியும் அப்படின்றதுக்காக பண்றது இல்லை, சிறந்த விஷயங்கள்ல ஞானம். இன்னொன்று நாஸ்திகவாதம் பண்ணாமல் இருக்கிறது, பகவானிடத்துல பிரீத்தியோடு இருக்கிறது, நல்ல நடத்த உள்ளவர்கள் நவரசங்கள் இதெல்லாம் வந்து தம் காவியத்துல சொல்லணும். ஏன்னா ஒருத்தனை போய் நீ இதை தப்பு பண்ற நீ திரும்பிக்கோன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். இப்ப இதுல வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தனுக்கு உபதேசம் நல்லதுதான்டா பண்ணணும், இதோ பாரு அவன் நல்லது பண்றான் பாரு அந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் யாரையோ யாரையோ சொல்றான், ஆனா ஊகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும், நம்ம கோபம் வராது, அதான் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சில விஷயங்களை வந்து மறைச்சுதான் சொன்ன நேரடியா சொல்லக்கூடாது, அந்த மாதிரி சாமர்த்தியம் இருக்கணும். மகாபுருஷன் விஷயமா தான் காவியம் பண்ணணும், அதாவது என்ன இப்போ ராமாயணம்னு எடுத்துட்டோம்னா ராமாயணத்தை வச்சுட்டு நிறைய பேர் சில சில பாகத்துல சீதா கல்யாணம்னு வச்சுட்டு இருக்கா, பீஷண சரணாகதின்னு வச்சுட்டு இருக்கா, அதுக்கப்புறம் வந்து அந்த சுக்ரீவ சக்கியம்னு அதை வச்சுட்டு சேத்து பந்தம் அப்படின்னு சேத்து கட்டினதை வச்சுட்டே ஒரு காவியமே பண்ணியிருக்காரு, அதுல வேற எதுவும் வராது. கடையெல்லாம் வெறும கொஞ்ச நாய் சொல்லிட்டு அணைக்கட்டினது மாத்திரம் அந்த விருத்தாந்தம் தான் பெருசா சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த மகாபுருஷம் ராமபிரான் கண்ணன் இந்த மாதிரியான வாழை வச்சுண்டு வரக்கூடிய விஷயங்களை தான், அதே தான் இந்த கண்ணன் விஷயமானதுலயும் சிசுபால வதம்னு வந்திருக்கு, ருக்மணி கல்யாணம்னு வந்திருக்கு, இந்த மாதிரி ராதா கல்யாணம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்தை இதுல இருந்து எடுத்துட்டு அதை காவியமா பண்றது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னன்னா அந்த காவியம் யார் பண்றாளோ அந்த காவியத்து நாயகன் அவனை வந்து இவனுடைய அவன் கருத்து என்னவோ அது இவாளுக்கும் இருக்கணும், இவா சொல்ற கருத்து தான் அவன் சொல்ல போறான், இவன் தானே அதை அந்த அந்த காவியத்துக்கு நாயகனா ஒத்தறான், இருந்தாலும் அவனும் நல்லவனா இருக்கணும், இவா கருத்தை அவன் சொல்றவனா இருக்கணும். இன்னொன்னு சரசா பாரதீயஸ்ய ரசமா இருக்கணும், ரசிக்கணும் கேட்டா அது கரடு முரடா இருக்கக்கூடாது அந்த மாதிரி. இன்னும் என்னன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல எப்படின்னா எப்படி இருக்கணும்னா திருஷ்யா திருஷ்ய தனுர்பாதி ஸ்ருத்ய பீஷ்டா சரஸ்வதி, இந்த சரஸ்வதினு இங்க வந்தது இல்லையா அது மாதிரி அந்த சரஸ்வதி நதியால் மறைச்சு சொல்லணும்னு சரஸ்வதி நதி எப்படின்னால் கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம். சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது, உள்ள அந்தர்வாகினியாக உள்ளது மறைச்சு. மாதிரி இப்போ ஒரு மலையிலிருந்து புறப்பட்டு நதிகள் எல்லாமே அங்கேருந்து தான் வருதுன்னு. அப்போ சில இடங்கள்ல தோணும் கொசித பங்குரா கொசித அப்படின்னு தயாசதகத்துல சுவாமி தேசிக்கிறார். அந்த மாதிரி அப்போ அந்த சரஸ்வதி ஆறு எப்படி ஒரு இடத்துல தெரிஞ்சு, சில இடத்துல தெரியும் கொஞ்சமா, அது சில இடத்துல தெரியவே தெரியாது, ஆனா உண்டு அந்த இடத்துல. அங்க சொல்லிருக்கா பெரியவாள் இது கலந்திருக்கு மூணுனா கலந்தாச்சு அவ்வளவுதான். அப்படி அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கவி ஒண்ணு சொல்லிருக்காருன்னா அவன் என்ன சொல்ல வரான்னு முழுசா இன்னொருத்த தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் மறைச்சிதான் இருக்கணும். அவன் சா மண்டையை பிச்சுதான் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தப்பான அர்த்தங்கள் எதையும் வந்து சொல்லிடக்கூடாது. ஏன்னா யாரோ யாரோ வாசிப்பா எத்தனையோ பேர், அதனால வந்து அதுல ஏன்னா இதுலயே சொல்லிட்டார் அப்படிங்கறதுனால அது போடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி சனாதன தர்மத்தை காப்பாத்துறது, உண்மையான தத்துவத்தை லோகத்துக்கு உணர்த்துறது, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இருந்து மனு வியாசர் வால்மீகி முதலான முனிவர்கள் எந்த சபையில இருக்காளோ அந்த சபையில இதை கொண்டு இந்த காவியம் ஒரு 100 ஸ்லோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொண்டு போய் வச்சால் அது அவ ஒத்துக்கணும். இப்ப சங்க பலகையில வச்சாதான் அது வந்து அந்த தமிழ் இதை வந்து காவியத்தை ஒத்துக்கும், இல்லைன்னா அது கீழே தள்ளிவிடும்ன்றாலும் இல்லையா அந்த மாதிரி. அதனால அப்போ அந்த மாதிரி இந்த சுபாஷித நீவி அப்படின்றது நான் ரொம்ப சாமானியன் தேசிகன் கடைசியில முடிக்கிறச்ச சாமானியமான என்னிடத்துல தோணினாலும் உண்டானாலும் தேன் போன்று ரொம்ப இனிமையா இருக்கு. அந்த மாதிரி இருக்கணும் கவிகளுடைய செயல், அந்த காவியத்துல வரக்கூடிய வாக்கியங்கள் பதங்கள் அப்படின்னு. அந்த கவிகள் எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை சொல்லணும்ன்றத ஒரு பத்ததியில 12 ஸ்லோகத்துல சாதிக்கிறது. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இங்க ச கவிஹி கத்யதே சரட்டா ரமதே யத்ர பாரதி ரசபாவ குணீபூதைஹி அலங்காரை குணோதயை அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல இந்த யாதவாபுரியத்துல வரும்பொழுது சுவாமி அருளி செய்தத இன்றைய தினம் அனுபவிச்சோம்.